సత్వత్సం శివరాగం ఇది పరమనహం దేశికం సంశయామి వేదాంతరక్మణ మునీంద్ర కృపాత్తబోధం తత్పాతయుత్మ సరసీరిత భృంగరాజం త్రయ్యంత యుగ్మగత భూరి పరిశ్రమం తం శ్రీరంగ లక్ష్మణ మునిం శరణం ప్రపద్యే శ్రీమదే శ్రీరంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమదే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమదే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమదే భగవదే బాహ్యహారాయ మహాదేశికాయ నమః శ్రీమదే భగుడభూషణ మహాదేశికాయ నమః శ్రీమదే శ్రీతరంగ మహనందిని హేమాబ్జ నాయికా సమయ శ్రీదేవనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణిపాదికాభ్యాం నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్క్య కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చితాహుతి శివదే నిహమాంత మహాదేశికాయ నమః భగవతాలోడే సేర్ந்து நம்ம இப்ப சுவாமி தேசிகனுடைய பாதுகா சகஸ்திரத்திலே முக்தா பத்ததி நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். கீழே வந்து சில சுகங்களிலே சுவாமி தேசிகன் சாதிச்சு தண்ணா இந்த வெள்ளை முத்துக்கள் நிரம்பி இந்த பாதுகையை வந்து அதன் மேற்பட்ட தீர்த்தத்தை இந்த பினாகினியானவர் அதாவது சங்கரநாராயணர் தலையிலே தரிச்சதுனாலே மங்களம் உண்டாயிடுச்சு, அதனாலேதான் அவருக்கு மங்களம் அப்படின்னு சாதிச்சார். அதே போல இந்த காந்தி நமக்கும் மங்களத்தை ஏற்படுத்துறது என்பதையாவது 626 ஸ்லோகத்தினுடைய தாத்பரிய அர்த்தம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். ஒரு முத்துச்சிப்பி போலே இந்த பாதுகா தேவி இருக்கா அப்படின்னு காட்டுற, இந்த வெள்ளை முத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுற. கங்கேசயானஸ்ய பதாவனித்வாம் லாவண்ய சிந்தோசவிதே நிஷன்னாம் பரிஸ்புரன்மௌத்தி கஜான திருஷ்யாம் பிரசூதி பின்னாம் பிரதயந்தி சுக்திம் அப்படின்னு. சுக்திம் முத்துச்சிப்பியாக பிரதயந்தி நினைக்கிறார்கள் அப்படின்னர். என்னன்னா இந்த பாதுகா வேலை முத்துக்கள் எல்லாம் இழைச்சிருக்கு, அது பார்த்தாக்கா ரெண்டு பாதுகையும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த முத்து எப்படி வெளில வருதுன்னா ஒரு சிப்பி உள்ள முத்து இருக்கு, குளத்துல பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி ரெண்டு நத்த கூடு சேர்ந்து இருக்கும், அதுல உள்ள அந்த பூச்சி இருக்கும், அது அரிச்சு அரிச்சு அரைச்சு ஒரு முத்தா ஆகி வருது. அது ரெண்டா பிளந்துனா அது உள்ள ஒரு விஷயம் இருக்கும். இதே மாதிரி சமுத்திரத்திலயும் பெரிய பெரிய வஸ்துக்கள் இருக்கு, அந்த வஸ்துக்கள் சிப்பின்னு அதுதான் சில சமயத்துல சங்கு ஆகி வந்து நமக்கு வந்து அந்த கரையில ஒதுங்கிறது, முத்துச்சிப்பியோட மூடிண்டு அப்படியே இருக்கும். அது பிரிச்சா உள்ள அந்த முத்துக்கள் நடுவிலே இருக்கும். அந்த முத்தானது அது நல்ல முத்தின சமயத்துல வெடிச்சு ரெண்டு பாகமாய் வெளில வந்துடும். அது மாதிரி ரெண்டு திருவடியா இந்த பாதுகாதேவி இருக்கா, அந்த முத்துச்சிப்பி போலேயும் அந்த சமுத்திரத்திலே வந்து அந்த முத்துச்சிப்பி வெளில வந்து நம்ம கரையில ஒதுங்கிறது, அதே போல இந்த பெருமாள் ஆகிய பெரிய சமுத்திரத்தில இந்த பாதுகாதேவன் முத்துச்சிப்பி போல மேலும் கீழும் மூடி உள்ள விஷயங்கள் இருக்கிறதுல, அப்படி இந்த வெள்ளையானது அந்த முத்து போலே சிப்பியிலே வர முத்து போல இருக்கு அப்படின்னு காட்டுற. பெருமாளை வந்து நம்ம உள்ளபடி சேவிச்சா அவரிடத்திலே ஆனது எல்லையில்லாத பக்தி, அதனாலே அவர் ஆராதிக்கலாம். அப்படிப்பட்ட எல்லையில்லாத பக்தியுடைய நம்ம ஆழ்வார் அவருடைய பாசுரங்களை நம்ம ஆராய்ந்தால் முத்து போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகாதேவின் முத்துக்கு ஆழ்வார் பாசுரங்களை சுவாமி சாமியமா சாய்ச்சாருது. இந்த இடத்துல அதான் பரிஸ்புரான் மூர்த்திகஜால திருஷ்யாம் பிரசூதி பின்னாம் பிரதயந்தி சுக்திம்னு சாய்ச்சர். அப்படி அற்புதமான இந்த முத்துக்கள் இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் திருவுள்ள பத்தியாருது. அடுத்தது என்ன பார்த்தாக்கா, இந்த பாதுகையில முத்துக்கள் இறஞ்சி கிடக்கு வெண்முத்துக்கள், இந்த காந்தி வந்து பிரகாசம் பண்றது. இது எப்படி இருக்குன்னா, பெருமாள் வந்து லோகத்தை சிருஷ்டி பண்றார், பிரம்மா படைச்சார், எத்தனையோ ஜீவா சேதனா சேதனங்கள்லாம் பெருமாள் படைச்சார். ஒரு கல்பம் முடிஞ்சது, பிரளயம் வருது, திருப்பி வந்து சதுருகம் வருது, அது வேற பிரம்மா வர, இது மாதிரி ஒவ்வொரு கல்பமும் மாறிட்டு இருக்கு. நம்ம இப்ப ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வர மந்திர மன்வந்திரத்திற்கும் கலியுகே பிரதமே பாதை, கலியுகத்தினோட பிரதம பாகத்திலே 25% ஒரு பாகத்துல நம்ம இப்ப இருக்கும், ஜம்பூ தீபத்திலே பாரத வருஷே பரத கண்டத்திலே இருக்கும். அப்போ கல்பம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கல்பம் முடிஞ்சு அடுத்த கல்பம் வரும்போது நட்சத்திர மண்டலங்கள்லாம் நம்ம வந்து பெருமாள் ஏற்படுத்தணும், அப்ப ஆகாசத்தை ஏற்படுத்தணும். அப்ப என்னன்னா, இந்த பெருமாள் திருவடியிலேருந்து இந்த பாதுகையிலேருந்து எழுகின்ற முத்துக்களுடைய காந்தியானது எப்படி இருக்குன்னா, அடுத்த கல்பத்துக்கு வேண்டிய நட்சத்திரங்களுக்காக நாற்று நட்டது போல இருக்குன்னு சாய்க்கிறார். அவை மீர் அங்கே ஸ்வர பாதரக்ஷே முத்தாக பல அனிப்பொய நிஸ்துலானி தெனைவ கல்பாந்தர தாரகானாம் உத்தானி பீஜானி ஜகத்விதாத்ரா. பீஜானி நாட்டு நட்டது போல இருக்கு இந்த ஜகத்துக்கு, தாரகானாம் நட்சத்திரங்கள் போலே அடுத்த கல்பத்துக்கு, தேனைவ கல்பாந்தர தாரகானாம் அவைகே அடுத்த கல்பத்துக்கு நட்சத்திரம் போலே, அதுக்கு நட்சத்திரம் வருவதற்கு ஒரு பீஜம் ஏற்படணும் போல நாட்டு நடனமோன்னோம் அப்படி இருக்கு அப்படின்னு சாய்கிறார். இப்படி பார்த்தா இந்த நட்சத்திரங்கள் நன்றாக பிரகாசிப்பது போலே ரொம்ப மட்டமான ஜனங்கள் கூட முத்துக்கள் போன்ற ஆழ்வாருடைய பாசுரத்தை பார்த்து தங்களை திருத்திக்கிறாளாம். அவளுக்கு கூட இந்த பாசுரங்களின் கருத்தாளது நன்றா தெரியுது. அதை போல இந்த பாதுகா தேவியிலேருந்து எழுகின்ற முத்தோட காந்தியானது நன்னா தெரியறது அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த 100 ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான வரிகள் சுவாமி தேசிகனுடையது. பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணர், பூமியை அளந்தர், ஆகாசத்தை அளந்தர், அழக்கும் போதும் பிராட்டியும் கூடவே திருவடியிலே பாதுகாதேவி எழுந்திருந்தா. அப்போ வந்து ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப அபாரமா இருந்தது. அந்த சமயத்துல இந்த பாதுகையினுடைய மேலே ஏற்பட்டதான இருப்பதான இந்த முத்துக்களுடைய பிரகாசங்கள் கூட நட்சத்திரங்கள் போல் விளங்கிடுத்து அப்படின்னு காட்டுற. அந்த காலத்தே உண்டான அந்த கங்கையின் உடைய அந்த தீர்த்தம் வந்து பொங்கி வருமா, அது எல்லாமே நட்சத்திரங்க போல பிரகாசிச்சது அப்படின்னு காட்டுறார். ஆகாசத்துல வந்து பெருமாளுடைய திருவடியால் சட்டு நாழிகை தான் இருந்தது. அப்ப பார்த்தாக்க 1/3 நட்சத்திரங்கள், ஒரு 1 கோடி நட்சத்திரம் வானத்துல இருக்குன்னு ஒரு சும்மா ஒரு கணக்கு வச்சிருந்தாக்க, இந்த பெருமாள் திருவடியை தூக்கும் போது பாதுகை மேலப்பட்டதுலேருந்து பாதுகையிலேருந்து அந்த பாதுகையினுடைய இருக்கக்கூடிய முத்துக்கள் வெள்முத்துக்கள் அதுலேருந்து எழப்பட்டதான ஒளியானது 3 பங்கு நட்சத்திரம், அதாவது 3 கோடி நட்சத்திரங்களாக தெரியும்படியாக இருந்தது என்று சுவாமி தேசிசார். கோடி இங்க சொல்லல, ஒரு கணக்குக்கு சொன்னோம் இங்க. அதை போல இருந்ததுன்னா அதனுடைய காந்தியானது எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல. அதாவது சாய்கிறார், விக்ரமியமானா பவவ க்ஷண மந்திரிக்ஷம் மாயா வினா பகவதா மணிபாதரக்ஷே வியாமோபகா விபுல புத்புத தரிசனீயை முக்தாபல இஸ்தவ சுபை புனருக்ததாரம். பின்னாடி 1 பங்கு 2 பங்கு ஆனது அப்படிக்கான தாரான நட்சத்திரம், தாரம்னு நட்சத்திரத்தை உண்டானதான அபவத்து ஆயிற்று அப்படின்னு சாய்கிறார். அப்படி ஒன்னு வந்து 3 ஆகி பல்மிழங்கா பருகிடுத்து இந்த முத்துக்களுடைய காந்தியினாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமா சாய்கிறார். இங்க அந்த அந்த அந்த முத்தோடைய பிரபாவம் அதுதான் இங்க ரொம்ப பறக்க பேசப்பட்டார் இந்த இடத்துல. அப்புறம் சாய்ச்சார், எம்பெருமான் வந்து லோக சிருஷ்டி பண்றான், எத்தனை நாடி நம்மளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க முடியும், அவன் பிராட்டியோடையும் கொஞ்சம் கலந்து பேசி உரையாடி சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அப்போ ஒரு விஷயம் சாய்கிற சுவாமி தேசிகன், லக்ஷ்மி விகார ரசிகேத பதாவனித்வம் தக்ஷாவிதோ பகவதா ஜகதோ நியுக்தா சத்தம் ததர்ஹிமிவ தரிசயதி பிரபூதம் முக்தாமயூக நிகரேண விஷ்ணுதத் விசுத்வரேண அப்படின்னு. அதாவது இந்த பாதுக பேர்ல முத்துக்கள் இருக்கு, வெள்ளை காந்தி ரொம்ப நாலு பக்கங்களும் நானாபிதமா பரவின்னு வருது. இந்த லோகத்தை வந்து ரட்சிப்பதற்கு எம்பெருமானுக்கு எல்லையில்லா சத்துவகுணம் சர்வசக்தன் எல்லாம் இருக்கு. தன்னுடைய சத்துவகுணத்தை லோகத்துக்கு எம்பெருமான் காண்பிக்கிற அதை போலே இந்த வெண்முத்துக்களும் லோகத்துக்கு சத்துவகுணத்தை காட்டுறது. பெருமாள் சில சமயங்கள்ல பிராட்டி லட்சுமிமாரோடு ஒரு விளையாட்டு விளையாடல் லீலா விளையாட்டு விளையாட ஆசைப்பட்டு கொண்டு என்ன பண்ற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் ரெண்டு பேரும், தம்பதி ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கணும். என்ன பண்ணா, இந்த லோகத்தினுடைய சகல போக்குவரத்துகளையும் ரட்சிப்பதையும் சிக்ஷிப்பதையும் பெருமாள் பாதுக நடத்தே கொடுத்தேரம். என்ன கேட்டா, லோகத்தை காத்து ரட்சிப்பதற்கு சத்துவகுணம் ஜாஸ்தி வேணும், உயர்ந்ததான சத்துவகுணம் வேணும். அந்த உயர்ந்த சத்துவகுணமானது இந்த பாதுகா தேவி கிட்ட இருக்கு. அதனாலே பாதுகை நடத்தே இந்த விஷயத்தை ஒப்படைக்கிறார் பெருமாள். இந்த பாதுகையிட்டேந்து ஜனங்களுக்கு என்ன பண்ணா உண்டாகும் சந்தேகத்தை போக்குவதற்கும், உயர்ந்ததான சத்தகுடமைய சுவாமி அம்மாழ்வார் அவர் எப்படி இந்த லோகத்தை காப்பதற்கு திருவாமலை ஏற்படுத்தி கொடுத்தார், அந்த பாசுரங்களை நம்ம நம்மள மாதிரி ஆஸ்திகள் சேவிக்கும் போது அவரிடத்தில் இருக்கும் ஆழ்வாரிடத்தில் இருக்கும் சத்துவகுணமானது எல்லையில்லாமல் நமக்கும் அனுகிரகமாறுது. இந்த லோகங்களை காப்பதற்கு என்ன வேணும்னா, ரொம்ப பொறுமை வேணும், வணக்கம் வேணும், தயை வேணும், ஒரு ஒழிவு வேணும், ஒரு சங்கதி பற்று தீர்மானமா இருக்கணும். இதெல்லாம் பாதுகாட்ட இருக்கு, இது எல்லாம் நம்மளமான மனுஷாட்டு இருக்கு. ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அவர் பண்ணலாம், அவர் சர்வசக்திமயம். இப்படி இந்த பாசுரங்களை கத்துக்கும் போது நமக்கு ஒரு பொறுமை வருது, பகவத் பக்தி வருது, ஆச்சார பக்தி வருது, நல்ல குணங்கள் இந்த பாசுரத்தாலே கிடைக்கிறது. இதெல்லாம் எதனால, சத்துவகுணத்தாலே உண்டாகக்கூடிய விஷயங்கள். அதனால இவருடைய முத்தான காந்தியானது, முத்தின் அதன் மேல் பிரகாசிக்கக்கூடிய காந்தியானது சத்துவகுணத்தை நிறைய வச்சுருக்கு. சத்தம் ததர்ஹிவ தரிசயதி பிரபூதம் அப்படின்னு சாக்கிறார் சுவாமி தேசிகன். அதனாலே இந்த முத்தோடைய பிரகாசம் எப்படி ஆழ்வார் பாசுரங்கள் சத்துவகுணத்தை மேலிட்டு காட்டுமோ அதை போலே இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சாய்க்கிறார். ஏன்னா இந்த பாதுகாதேவியானவள் எப்படி வந்து நமக்கு உபநிஷத் சாரமான திருப்பாவை நமக்கு உகந்ததா இருக்கும், அதே போல இந்த உபநிஷத்துக்களாக இருக்கக்கூடியதா உப்பரிகைகளுக்கு ஒரு வெள்ள சுண்ணாம்பு அடிச்சது போல இருக்கு அப்படின்றா. உபநிஷத்துக்கே நிறம் கொடுக்கிறா இந்த பாதுகாதேவி தன்னுடைய முத்துக்களுடைய காந்தியினாலே. அப்போ அந்த காந்தியோட பெருமாளை சேவிக்கிறவா என்ன பண்றா, மேல அது படுறது, அந்த காந்தி படுறது. அப்போது அப்படிப்பட்டவாருடைய அந்த ஆஸ்திகாருடைய கெடுதல்களும் பாவங்களும் ஒழியறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். நமக்கெல்லாம் இந்த உபநிஷத்துடைய சாரமானது விஷயம் புரிஞ்சிக்க முடியாது நம்மளால, ரொம்ப கடினமானது வேதம். தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தில் வேற இருக்கு, நமக்கு பாஷா ஞானமும் இல்லை. அதனால எம்பெருமான ஆழ்வாராதிகளாய் அவதாரம் பண்ணி அந்த திருவாய்மொழிய பாடி நமக்கு கொடுத்தார். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழிய பாடாம போயிருந்தாக்க இந்த உலகத்தை ஒருவருக்கும் இந்த உபனிஷத்துக்களுடைய உண்மையான தாத்பரியார்த்தம் என்ன, அது யார சொல்றது, யார பாடுறது, என்ன சாஸ்திரத்தை நமக்கு தெரிவிக்கிறது என்பதானது, அந்த ஆழ்ந்த கருத்தானது நமக்கு தெரியாம இருக்கும், அது இடம் தெரியாமையே போயிட்டு இருக்கும். அதனால நமக்கு என்னென்ன ஆழ்வார் பாசுரங்கள் ஆகிய உபனிஷத்துக்களுக்கு அது ஒரு மாடி மாறி இருக்கு நமக்கு. அதுக்கு வெள்ளை அடித்தார் போலே இந்த திருவரங்கன் திருவடியை அலங்கரிக்கும் பாதுகையிலே இழைக்கப்பட்டதான வெள்ளை முத்துக்களுடைய கிரணங்கள் அது உபனிஷத்து மேல பட்டு அதுக்கு வெள்ளை அடிச்சா போல இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து வர்ணேனதே சமயசீப சதாம வர்ணம் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார். அத அடுத்தது என்னன்னா, ரொம்ப ஒரு நல்லதான ஒரு விருத்தாந்தம் சாய்கிறேன். என்னன்னா, பரதாழ்வானுக்கு ராஜ்யம், ராமனுக்கு 16 வருஷம் காடுன்னு சொல்லிட்டா, அப்போ பெருமாளை தெரிந்து காட்டுக்கு வர பரதாழ்வார் வர ரொம்ப கிளேசப்பட்டு வந்திருக்கார். ராமனை திரும்பவும் அயோத்தி நகருக்கு ஏழை பண்ணும் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப விருப்பம், பிரார்த்திக்கிறார். ராமன் இல்லை, நான் வரத்துக்கு இல்லப்பா, நான் வந்து சத்யசந்தன், நான் வந்து 16 வருஷம் இங்கே தான் கழிக்கணும் அப்பா சொல்லிட்டு, பித்ருபஜல பரிபாலனம் பண்ணணும்ப்பான்னு சொல்லிட்டு ராமன் அங்கே வரமாட்டேன்ட்டார். உடனே தன்னுடைய திருவிடு நிலையான பாதிகையை பரதாழ்வானுக்கு ராமன் அனுகிரகம் பண்றார். பரதன் வந்து அதை சிரசில ஏழை பண்ணிட்டு போறார். அப்போ ராமனுக்கு வந்து இந்த வெள்ளை கொடை பிடிப்பாள், வெங்கோற்ற கொடை, அதை அப்படியே பாதுகாக்க பிடிச்சுட்டே போறா. பரதனும் பாதுகா எழுந்துள்ள பண்ணிட்டே போறார். அந்த சமயத்துல இந்த பாதுக மேல இருக்கக்கூடியதான அந்த வெள்ளை நீர முத்துக்கள் என்னாச்சுனாக்கா, இந்த ஏராளமான முத்துக்கள்ல இழைக்கப்பட்டதான அதனுடைய வர்ணத்தினுடைய காந்தியானது, அது ஒரு மே இன்னொரு குடம் மாறி சக்கரமான அந்த காந்திகளை பார்க்கும்போது, பரதனுக்கு வந்து ஏற்கனவே வெள்ளை குடம் பிடிச்சுட்டு போறா, இந்த காந்தியானது வெண்முத்துக்கள் காந்தியா, அதுவும் ஒரு வெண்கோற்ற குடையாக தெரிஞ்சு நமக்கு ரெண்டு குடைகள் பிடிப்பது போலே இருக்குன்னு சுவாமி தேசிகன் காட்டார். ராமான விருத்தி ஜடிலே பரதஸ்ய மௌளோ கங்காதிராத பத பங்கஜ ரக்ஷணித்வம் ஏகாதிபத்ரித ஜகத்ரிதயாத்வதீயம் முக்தாஞ்ச பெருகிருதவதி நவமாதபத்ரம். புதுசாக நவீனமான ஒரு குடை, இரண்டாவது குடை, துதீயம் ஆதபத்திரம், வெள்வையான குடையா இருக்கு. அத வந்து குடையை நீ கிருத்தபதி பண்ணினாய் போலே இருக்கு. உன்னுடைய திருமேனியிலே உள்ள முத்துக்களுடைய காந்தியானது இன்னும் ஒரு குடையை பரதனுக்கு பிடித்தது போல இருக்கு அப்படின்ட்டு தேசிகன் வந்து இங்க காட்டுறார். இன்னொரு இடத்துல என்னன்னாக்கா, இந்த பெருமாளுடைய திருவடியில் இருக்க உள்ளங்கால் இருக்கக்கூடிய கோடு ரூபமாக இருக்கக்கூடியதான் கல்பக மரம் இருக்கு. அந்த மரத்துல புஷ்பங்கள்லாம் உண்டு, கல்பக வருஷத்து புஷ்பம் உண்டு இல்லையா. இந்த வெண்மையான முத்துக்களை பார்த்தாக்க, அந்த காந்தியை பார்த்தாக்க, கல்பக மரத்தில் உள்ள புஷ்பங்கள் போல இருக்குன்னு சாய்க்கிற. இந்த கல்பக முத்துக்களினுடைய காந்தியினால் ஏற்பட்டதான இந்த பூவில் இருக்கக்கூடியதான தேன் வந்து வெள்ளம் பெருகுவது போல இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். ரூடஸ்ய ரங்கபதி பாத சரோஜ மத்தியே ரேகாத்மன சுரதரோரிவ புஷ்ப பங்கி. புஷ்ப பங்கினா புஷ்பங்களுடைய வரிசை, ஒரு ஹாரம் அதை போல இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து இந்த பாதுகையினுடைய முத்துக்களுடைய பிரபாவத்தை வந்து ரொம்ப அற்புதமாக எடுக்கிறார். அடுத்தது, இந்த முத்துக்களுக்கு எல்லையில்லாத ஒரு அழகு, அந்த காந்தி ரொம்ப பிரகாசமா இருக்கு இல்லையா. ஆனா நம்ம மனசு, நம்மள போல சாதாரண ஜீவாத்மாவுக்கு என்ன இருக்குன்னா, மனசுல அழுக்குதான் இருக்கு, கல்விஷம் இருக்கு, வஞ்சம் இருக்கு, பொறாமை இருக்கு, ஆசை இருக்கு. இத சுத்தி பண்ணாதான் நமக்கு பகவத்பக்தி வரும் இல்லையா. இந்த முத்துக்கள் என்ன பண்றதுன்னா, நம்மள போல சாதாரண மனுஷா இருக்காளே, அவ மனசுல எல்லையில்லாத அழுக்கு இருக்கு. இந்த என்னுடைய மனதுன்னு சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிறார். சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிறார் இந்த இடத்துல, என்னுடைய அழுக்கு படிந்த மனசை, ஏ பாதுகையே, உன் மேல இருக்கக்கூடியதான அந்த முத்துக்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டாக்க, ஒரு ஸ்படிகம் போல என் மனசை வந்து வெளுப்பு ஆக்கி காட்டுறது அப்படின்னு. பெருமாளுக்கு வந்து நம்ம மனசுல இருக்கக்கூடியதா இன்னும் ஆவல் ஜாஸ்தி இருக்கு. அதாவது பெருமாளுக்கு ஒவ்வொரு ஜீவாத்மா உள்ளையும் இருந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எண்ணம். ஆனா நம்ம மனசு அவனுடைய தங்கக்கூடிய இடமா இருக்கா, சுத்தமா இருக்கா இல்லையே. அந்த இடத்த சுத்தம் பண்றானாம், இந்த பாதுகாதேவியிலுடைய இருக்கக்கூடியதான அந்த முத்துக்களுடைய காந்திகள் வந்து நம்ம இடத்த சுத்தம் பண்ணி பெருமாளை வந்து உள்ள ஏல பண்றா. மாதஸ்தவைவ சகதா மணிபாதரக்கு முத்தாம் சவகா ஸ்படிக கௌத்துலாம் நயந்தி அப்படின்னு காட்டு. படிக சவுலத துலாம் நயந்தி. இப்படி இந்த முத்துக்களுடைய பெருமை வந்து தேசிகன் பேசிட்டே போற, அற்புதமா பேசுற. அது போய் இன்னொரு சாகிறார் சுவாமி தேசிகன். என்னன்னு கேட்டா, இந்த முத்துக்கள் காந்தி வந்து எப்படி நிலாவை போல இருக்குன்னு சாய்ச்சார். நிலா எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக வெண்மையாக இருக்கும். சரி, முத்துக்கள் வெள்ளையா இருக்கும். பெருமாள் எப்படி இருக்கார், ராத்திரி மாதிரி கருப்பா இருக்கார் பெருமாள். எப்படி கருப்புனா, நீர் பூத்த மேகம் போலே அல்லது நீர் கொண்ட மேகம் போல் இந்த எம்பெருமான் திருவரங்கன் கருப்பாயிருக்கான். அப்போ கருப்பான பெருமாள் அவன் திருவடியிலே இந்த வெளுப்பான முத்துக்கள் இழைக்கப்பட்டதான அந்த பாதுகையை சாத்தின் எழும்போது அது எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் காட்டுறார். இது எப்படின்னா, சந்திரனோடு கூடிய ராத்திரி அத மாதிரி இருக்கும். அதாவது நிலாவும் ராத்திரியும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அத போல இருக்கு. இப்ப ராத்திரியில தான் அந்த ஆம்பல் புஷ்பமானது நன்றாக மலரும். அதுதான நியாயம், ஆம்பல் புஷ்பத்து நியாயம் என்ன, ராத்திரில மலரும். அதே போல என்னன்னா, இந்த பெருமாளும் ஆச்சாரியாலும் சேர்ந்தா நம்மளை போலே ஜீவாத்மாக்கள் எத்தனையோ பேர் அந்த அனுகிரகத்துக்கு வந்து இயங்கின் இருக்கா. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அனுகிரகத்தால் அவ சேர்ந்த ஜீவன்களுக்கு என்ன பண்றானா, நல்ல அறிவை உண்டு பண்றா. எப்படி ராத்திரிலே இந்த புத்துக்களும் பாதுகாதேவியும் பெருமாளும் சேர்ந்தனாக ராத்திரியின் போது இந்த ஆம்பல் புஷ்பம் எப்படி மலர்ந்துகிறதோ அதை போலே ஆச்சாரியாலும் பெருமாளும் சேர்ந்துண்டு, அதாவது முத்துக்களாகிய ஆச்சாரியாலும் கருப்பாகிய பெருமாளும் சேர்ந்து நமக்கு நல்ல அறிவை உண்டு பண்ணுகிறார்கள் அப்படின்றதானது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தமா அமையிறது இந்த இடத்துல. அடுத்து பார்த்த பெருமாள் லோகத்தை படைச்சார். சில பேருக்கு அவாவாக்கு ஸ்டேட்டஸ் சேர்ந்தவன் பிரம்ம பட்டம், சிவன் பட்டம், இந்திரன், சந்திரன் வரிசையா வருது. அவா எல்லாருமே வந்து பெருமாள் திருவிடல சிரசை வச்சு தன் கீட்டத்தோட சிரசை வச்சு சேவிக்கிறா. ஜீவாத்மாக்கள் நம்ம போல ஜீவாத்மாக்கள்லாம் பாதுகைய சிலசை வச்சு தலை வச்சு கொண்டாடுறா. அதனுடைய அனுகிரகத்தாலே நம் பாவம் எல்லாம் அழுக்குகளையும் போக்கடிக்கக்கூடியதான அந்த பாதுகாதேவி அந்த திருவடியோட பெருமை இருக்கு. அந்த காந்தியினாலே நமக்கு எல்லாம் தெளிந்த வெள்ளம் போல் அந்த முத்துக்களுடைய காந்தி பார்த்தா ஒரு உயர்ந்த புண்ணிய தீர்த்தம். கங்கை, காவேரி இது மாதிரி புண்ணிய நதிகள்லாம் இருக்க அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த பாதுகாதேவியே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்ப போலே இருக்குன்னு வந்து சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக காட்டார். சூடாபதேஷ நிகிதா ததுதேஸ்வரானாம் தீர்த்தோததைக ஸ்பததைவ பதார்த்தினஸ்தான்னு போட்டார் 639வது ஸ்லோகத்தை. அந்த இடத்துல ரொம்ப எப்படி எப்படி பாதுகாதேவி எப்படி அனுகிரகம் பண்றா அதை பார்க்கணும். சாதாரணமான நம் மனுஷாளுக்கு கூட அந்த தேவியானவள் அந்த தீர்த்த உதகைகி தீர்த்தோகதைகி புண்ணிய தீர்த்தங்களுடைய அந்த ஜலத்தினாலே அந்த பட்டங்களை பிரம்ம பட்டம் வேணும், இந்த பட்டம் வேணும், அந்த பட்டம் அபேட்சிக்கவாயிருக்காளே அவளுக்கே வந்து இந்த பாதுகாதேவியோ ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிண்டு போல இருக்கா. ராமவாதாத இவ பட்டாபிஷேகம் பண்ணிண்டா. இப்ப இத மாதிரி காமியமான வஸ்துக்களை இவ ஆசைப்படுறவாளுக்கும் அவளே வந்து அனுகிரகம் பண்றா அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா காட்டுற. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் சாய்க்கிறார். என்னன்னா, இப்போ சித்த புருஷாலாம் இருக்கா, வைத்தியர்கள்லாம் இருக்கா. அவ என்ன பண்ணா, நிறைய மூலிகை மாத்திரைகள்லாம் போட்டு அதை தேன்ல ஊற வச்சு அதை ஸ்புட்டம் பண்ணி படிகம் பண்ணி எடுத்து வச்சிருப்பான். அது என்னன்னு கேட்டா நம்மள சாமானியால் இருக்கும்போது ஜுரம் வியாதி கபம் உடம்பு நோய் இது எல்லாத்தையும் கொடுத்து அவளை சரி பண்றான். அதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒரு சுகம் ஏற்பட்டு நம்மளுடைய அந்த உடம்பு உபாதைகள்லாம் கிடையாது. அது போல இந்த பாதுகா தேவியான என்ன பண்றான் ஜீவாத்மாக்களுக்குன்னு கேட்டாக்கா, இந்த திருவடியினுடைய நகங்களாகிய சந்திரன், நகம் வந்து சந்திரனுக்கு உப்புன்னு பின்னாடி முன் ஸ்லோகத்தை சாஜித்தார் சுவாமி தேசிகன். அப்படி அந்த அமிர்தத்திலே மூழ்கி முழுகுவதனால என்ன ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, நம்முடைய பிறப்பு ஜராமரணம் மூப்பு தீராத நமக்கு நோய்கள் எல்லாம் இந்த தாபம் தாபத்திரயமானது ஒழிஞ்சு எல்லா துக்கங்களையும் போக்கி ஒரு அளவில்லாத சுகத்தை கொடுக்கிறது அப்படின்னு இந்த முத்துக்களுடைய காந்திய சொல்ற. எப்படி வந்து சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் பெருமாளிகளுடைய திருவடிகளே உண்டான பக்தியுடனே அந்த திருவடியை பத்தி எவ்வளவு பாசுரங்களை பாடியிருக்கார். ஒருவன் அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரங்களிலே மனசை செலுத்தி திளைத்தானாக்கா உண்மையான ஞானம் கிடைக்கிறது, அவனுடைய பாபங்கள் விலகிறது, அவனுடைய எல்லையில்லாத மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி என்று ஆழ்வா சாதிக்குமா போலே இந்த ஜராமரணங்கள்லாம் போய் துக்கங்கள்லாம் போய் அளவில்லாத மோக்ஷானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கே, அதை போலே ஒரு சித்தர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரை போலே இந்த முக்தா இந்த முத்துக்களானது ரங்கேசபாத நகச்சந்திர சுதானுலேபம் சம்பிராபிய சித்த குளிகா இவ தாவகீனாக அதை போல இருக்கு. சம்சார சஞ்சர துஷாம் மணிபாத ரக்ஷே சஞ்சீவனாஜ ஜகதாம் பிரபவந்தி முக்தாக அப்படின்னு இந்த 640 ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து அற்புதமான விஷயங்களை இந்த பாதுகையினுடைய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய முத்துக்கனுடைய காந்தியை பத்தி ரொம்ப அற்புதமா விவரிக்கிறார். இந்த இடத்துல மேற்கொண்டு ஸ்லோகங்களை நாளை உபன்யாசத்தை அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.